அருண் வணக்கம். குட்டையோட கரையிலேருந்து குறைச்சலாக ஒரு 8 அடி தள்ளி வைங்க. சரியா, இந்த பக்கம் 8 அடினா அந்த பக்கம் எப்படியும் ஒரு 8 அடி கிடைக்கும். ஒரு 6லேருந்து 8 அடி தள்ளி மரத்தை வச்சிங்கன்னா நல்ல மண்கண்டம் கிடைக்கும். அதாவது நல்ல வேர் ஓடுறதுக்கு இந்த பக்கமும் இடம் கிடைக்கும், அந்த பக்கமும் இடம் கிடைக்கும். குட்டைக்கு எதிர்பக்கமும் இடம் கிடைக்கும், கிழக்கு மரத்துலையும் இடம் கிடைக்கும். 30 அடியிலேருந்து 32 அடி, சரியா, 32 அடி தாராளமாக வைக்கலாம். வச்சு வைங்க, நடுங்க, நல்லா செழிப்பாக வரும். 2க்கு 2.5 குழி எடுத்து ஆழப்பமாக அப்படியே வச்சுருந்து ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து பெரும்பாலும் நாட்டு பிள்ளைய போடுங்க. நாட்டு பிள்ளைய போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் காய்ச்சிட்ருக்கோம். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம், அதுக்கு நோய் தாக்குதலில் வந்து எதிர்க்கிற தன்மை உண்டு. அதேமாரி பூச்சி எதிர்ப்பாற்றலும் உண்டு அதுக்கு. அதனால் இடைவெளி நல்லா கொடுத்து போட்டிங்கன்னா நல்லா காய்க்கும், நீண்ட நாட்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் காய்க்கும். நன்றி.